ஓம் சுடிதாரியாய நமக, ஓம் சல்வார் காமிசியாய நமக, ஓம் ஜீன்ஸியாய நமக, ஓம் மாதன்கேளாய நமக, ஓம் நபரச பரவச பாண்டி பஜாராய நமக. ஏய் சுடிதார் வாங்கி, சுடிதார் வாங்கி, ஏய் பாண்டி பஜாரில் சுடிதார் வாங்கி அசத்தும் சூப்பர் பெண்களே. எங்க மனச வாங்க லவ் யூ போதும், பைசா தேவையில்லையே. Traffic. வருது பல்லவண்டே.